கோமரும் கோமரும் கோமரும் சிறுநன்னபி கோமரும் வஜமீல் வஜமீல் வஜமீல் சிறுநன்னபி வஜமீல் கோமரும் கோமரும் கோமரும் சிறுநன்னபி கோமரும் வஜமீல் வஜமீல் வஜமீல் சிறுநன்னபி வஜமீல் வக்ஃபுல் وإطرح يبقى إذا مست أيادي وكف المصطفى كالورد نادي وإطرح يبقى إذا مست أيادي وأما نوالوها كل العباد وأما نوالوها كل العباد وأما قمرون وجميل وجميل وجميل سيدنا النبي وجميل ما نزل الله بل كان نورا تنال الشمس منه والبدور ولا زل المصطفى حبيب الله يا خير الأرى يا قمر قمر قمر سداد النبي قمر قمر سداد النبي قمر